தென்றல் காத்து அடிச்சதும் கண்ணு திறக்குது, கண்ணன் கண்ணு படத்தேல சுரக்குது, கையில் நீ எடுத்து மெல்ல தோளில் மாலை கட்டு. தென்றல் காத்து அடிச்சதும் கண்ணு திறக்குது, கண்ணன் கண்ணு படத்தேன்னு சரக்குது, கையில் நீ எடுத்து மெல்ல தோளில் மாலை கட்டு. கையில் நீ எடுத்து மெல்ல தோளில் மாலை கட்டு.